بسم الله الرحمن الرحيم والحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد சிறப்பு மிக்க இந்த விழாவின் தலைவராக வீற்றிருக்கக்கூடிய எமது கல்லூரியின் அதிபர் அவர்களே, மேலும் நிர்வாக சபை தலைவர் அவர்களே, மற்றும் இந்த இடத்திற்கு வருகை தந்துள்ள கண்ணியமிக்க உலமாக்கள், சாதாத்துமார்கள், ஊருடைய முக்கியஸ்தர்கள், மேலும் வெளியூர்களிலேயிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியமிக்க உலமாக்கள், மாணவர்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது இனிமையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றங்கரைக்கு அருகாமையில் ஆன்மீக தீபத்தை உலகெங்கும் வீசுவதற்காக இந்த இடத்திலே அல்லாஹ்வின் அருளால் அமைந்திருக்கக்கூடிய இந்த மதரசத்துல் பாரி ஃபி மஸ்ஜிதில் புகாரி அலன் நஹரில் ஜாரி என்ற இந்த மிகப்பெரும் களங்களை விளக்கம் தன்னுடைய 130 வருட பூர்த்தியை இன்றைய தினம் அடைந்திருக்கிறது. இந்த நிகழ்வை முன்னிட்டு இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மதரசா விழாக்கோலம் பூண்டிருப்பதனை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஹதீஸ்கலை உயர்நிலை பீடம், சட்டக்கலை உயர்நிலை பீடம், அல் ஆலிம் சிறப்பு பிரிவு, அல் குர்ஆன் மனனப் பிரிவு ஆகிய துறைகளிலெல்லாம் எமது மாணவர்கள், எமது மாணவ செல்வங்கள் மிகப்பெரும் சாதனைகளை நிகழ்த்தி இந்த விழாவிலே, இந்த வைபவத்திலே அவர்கள் சான்றிதழ்களையும் பட்டங்களையும் பெறுவதற்காக காத்திருக்கிறார்கள். அதேபோன்று இந்த மதரசாவுடைய 130 வருட நிறைவை முன்னிட்டு தேசிய ரீதியில் நடாத்தப்பட்ட அல் குர்ஆன் மனனப் போட்டியில் வெற்றியீட்டிய போட்டியாளர்களுக்கான பாரியின் தேசிய விருதும் இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கின்றது. இப்படி சிறப்புமிக்க விழாவுக்கும் கண்ணியமிக்க வைபவத்திற்கும் வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடனும் ஆனந்தத்துடனும் வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலும் விசேஷமாக எமது இந்த விழாவுடைய பிரதம அதிதியாக வருகை தந்துள்ள அஷ்ஷைக் சலீம் தௌராத் ஹஃபிலஹுல்லா அவர்களை மிக கண்ணியத்தோடும் சிறப்போடும் நாங்கள் வரவேற்கிறோம். வனதஷர்ரஃப் பிதர்ஹீபி ஷைக் அல் முஹ்தரம் சலீம் தௌராத் ஹஃபிலஹுல்லா அல்லதி கதஅ மஸாஃபாத்தின் ஷாஸிஅ ليثلج صدورنا وينذر قلوبنا بمشاركته المباركة في هذه الحفلة الميمونة. أهلا وسهلا ومرحبا بالشيخ المحترم. அதே போன்று இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக, ஒளிமயமான இந்த விழாவை மேலும் ஒளியூட்டுவதற்காக எமது நாட்டிலே தீனுடைய சேவை செய்து கொண்டிருக்கும் நாட்டின் அறியாமையை, உலகத்தின் அறியாமையை நீக்குவதற்காக தீனுடைய உழைப்பிலும் தீனுடைய பணியிலும் மிகப்பெரும் சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கும் இலங்கை தீவின் மிகச்சிறந்த உலமாக்கள் அனைவரையும் நாங்கள் இந்த விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அதிலும் விசேஷமாக இந்த விழாவுக்கு விசேட அதிதிகளாக நாம் இந்த இடத்திலே அடையாளப்படுத்தியிருக்கும் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் ஏ அப்துல்லா ஹசரத் ரஹ்மானி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ சி ஜிப்ரி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் டி எஸ் ஏ நாசிர் ஆலிம் எம் ஏ அவர்களையும், அஷேக் அல்ஹாஜ் கலாநிதி எம் ஏ சுக்ரி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் ஐ அப்துல் வாஹித் பஹ்ஜி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் எஸ் ஏ முஹியுத்தீன் பஹ்ஜி ஹசரத் அவர்களையும் இந்த இடத்திலே நாங்கள் ஆனந்தத்தோடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதேபோன்று இந்த விழாவிலே எங்களுடைய ஆன்மீக விருந்தாக அமையக்கூடிய மிகச்சிறந்த சொற்பொழிவுகளை எங்களுக்கு ஆற்றி எங்களுடைய உள்ளங்களை நிறைவடைய செய்யக்கூடிய அந்த பேச்சாளர்களையும் இவ்விடம் நாங்கள் வரவேற்கிறோம். அந்த வகையில் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எம் ஜே அப்துல் ஹாலிக் தேவ்பந்தி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஆதம் லெப்பை ஹசரத் அவர்களையும் இந்த விழாவுக்கு நாங்கள் சிறப்பாக வரவேற்கிறோம். அதேபோன்று கௌரவ அதிதிகளாக இந்த நாட்டுடைய தலை சிறந்த உலமாக்களாக வர்ணிக்கப்படக்கூடிய அந்த அறிஞர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். அந்த வகையில் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் எச் எல் ஏஏசி அபூபக்கர் பாரி தீனி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ டபிள்யூ எம் ரியாவ் பாரி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் இசட் எம் ஹுசைன் தீனி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் எச் அப்துல் ஹக்கீம் பாரி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் இக்பால் பாரி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் ஓ ஃபதஹுர் ரஹ்மான் ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் எஸ் எம் தஸ்னீம் மக்கி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ எல் எம் ரிலா மக்தூமி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் எஸ் எம் இஸ்திஹார் பாரி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் ஏ எம் இஸ்லால் பாரி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் கே அப்துல் ரஹ்மான் பஹ்ஜி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி முஃப்தி அல்ஹாஜ் ஏ எம் நஜ்முத்தீன் ஹிதுரி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ ஏ அலி அஹமத் ரஷாதி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் டி இஸ்திபிஷார் பாரி ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் என் ஏ அர்கம் நூராமித் ஹசரத் அவர்களையும், மற்றும் எமது நிர்வாக தலைவர் அல்ஹாஜ் எம் எச் முக்ரிம் அவர்களையும் இந்த இடத்திற்கு நாங்கள் கண்ணியமாக வரவேற்கிறோம். அதேபோன்று இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக எமது ஊரிலே இருக்கக்கூடிய எமது உடல் பிறப்புகளாக இருக்கக்கூடிய தீன் பணியில் அறியாமையை போக்கும் இந்த மிகப்பெரும் சவாலான பணியில் எங்களோடு கைகோர்த்து ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எமது உள்ளூர் மதரசாக்களுடைய உஸ்தாத்மார்களையும் அதிபர்களையும் மாணவர்களையும் நிர்வாகத்தினர்களையும் நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதேபோன்று வெளியூர் மதரசாக்களில் இருந்து இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அதிபர்கள் உலமாக்கள் நிர்வாகத்தினர்கள் அனைவரையும் நாம் வரவேற்கிறோம். அதே போன்று உள்ளூர் வெளியூர்களில் இருந்து வருகை தந்துள்ள கண்ணியமிக்க உலமாக்களையும் சாதாத்துமார்களையும் கல்விமான்களையும் பட்டம் பெற்று வெளியேறும் உலமாக்களின் ஹாஃபிள்களின் பெற்றோர்களையும் உறவினர்களையும் இவ்விடம் நாங்கள் கருணையோடு வரவேற்றுக் கொள்கிறோம். அதே போன்று விசேஷமாக இம்மதரசாவின் வரலாறு நெடுகிலும் அதன் முது அந்த மதரசாவுடைய முதுகெலும்பாகவும் அச்சாணியாகவும் நின்று உழைத்த இந்த ஊரின் கண்ணியமிக்க உலமாக்கள், சாதாத்துமார்கள், கல்விமார்கள், அறிஞர்கள், அபிமானிகள், ஆதரவாளர்கள் அனைவரையும் இவ்விடம் மிக கண்ணியமாகவும் அன்புடனும் ஆனந்தத்துடனும் அவர்களை இந்த மதரசாவின் நிர்வாகம் சார்பாக, அதிபர்கள் ஆசிரியர்கள் சார்பாக வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்விழா சீரும் சிறப்புமாக நடந்தேற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து உங்கள் பிரார்த்தனைகளையும் எதிர்பார்த்து இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்.